श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्कुम नमस्कारम। श्री निगमांत महादेशिवनरुडिय स्तोत्र पाठंगलुडिय अर्थंगलै नाम अनुभवित्तु वरुगिरोम। சம்ஸ்கிருத பதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சம்ஸ்கிருத ஞானத்தை, அதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய ஞானத்தை அடையிறதுக்கு ஹேதுவா இந்த அர்த்தங்களை அடியேன் யதாமதி விஜயாபனம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நாம ஸ்ரீ தேஹலீஷ ஸ்துதி என்கிற ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கப்படும். தேஹலீஷ ஸ்துதி, தேஹலின்னு சொன்னால் இடைக்கழின்னு தமிழில் சொல்கிறது உண்டு. முன்ன கிராமங்களில் இப்பயும் சில கிரகங்கள் அந்த மாதிரி இருக்குது. இடைக்கழின்னு ரேவின்னு ஒரு இடம் உண்டு. அது எப்படின்னு கேட்டால், வாசலுக்கும் உள்ள தாவாரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடம், கொஞ்சோண்டு அந்த இடம் இருக்கும். வாசலில் நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல ஒரு ஸ்டாப், ஒரு திண்ணை கூட போட்டிருப்பா சில பேர். அந்த திண்ணையில் உட்காந்து மேலே போனால் அந்த கிரகத்தினுடைய உள் அமைப்பு தொடங்கும். அதுக்கு தேஹலின்னு பெயர், இடைக்கழின்னு பெயர். தேஹலி தீப நியாயம்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா அந்த தேஹலியில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சா அந்த விளக்கானது வாசலுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும், உள்ளுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் ரீதியில் அந்த நியாயமானது அமைஞ்சிருக்கு. தேஹலி ஈஷஹா, ஈஷஹனா எம்பெருமான், தேஹலீஷன்னு எம்பெருமானுக்கு திருநாமம். என்னன்னு கேட்டால், அந்த முதலாழ்வார்களுடைய அந்த சரித்திரமானது இது நினைவூட்டுறது. பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார் மூன்று பேரும் சிறந்த யோகிகள். அவா உருவாட்டி இந்த பெண்ணையாற்றங்கரையில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய க்ஷேத்திரம் இருக்குது, அங்கே தான் இந்த தேஹலீசன் எழுதியிருக்கான். ஒரு சமயம் அவள் மூணு பேரும் அங்கே தனித்தனியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சயம் இல்லைன்னு தோன்றது. அவள் போய் அங்கே போயிருக்கச்சு, நல்ல மழை இடி மின்னல். அப்போது ஒரு கிரகத்தில் அவள் ஒதுங்குறா. அந்த கிரகத்தினுடைய தேஹலி, அதாவது அந்த இடைக்கழியில் அவள் ஒதுங்கி ஒவ்வொருத்தராக போய் அவள் நிஷ்டையில் இருக்க மூன்று பேர் தான் அந்த இடத்துல இருக்கலாம்ன்றப்போ, எம்பெருமான் அவளுடைய ஒரு தேக ஸ்பர்ஷத்துக்கு ஒரு ஆசைப்பட்டு அங்கே வந்து நெருக்கிறான். உருவமில்லாத உருவம் இருக்க மாதிரி தெரியல, ஆனால் நெருக்க மட்டும் ஏற்படுறது. அதற்கு பிறகு அவ தங்களுடைய யோக தசையில் எம்பெருமானை சாட்சாக்கரிச்சா. அது அவளுடைய பாசுரங்கள்லாம் நம்ம அங்கங்கே பார்த்துக்கொள்ள வேண்டியது. மூன்று திருவந்தாதிகள் இருக்குது, வையந்தகலியா அன்பேதகலியா ஆரம்பம், விளக்கேற்றினார்கள், எம்பெருமானை சாட்சாத்திருத்தார்கள்னு மேலே வரலாறு. அப்படிப்பட்ட இந்த தேஹலீஷனை பற்றி இருக்கக்கூடிய இந்த ஸ்துதி ஸ்தோத்திரம் தான் அந்த தேஹலீஷ ஸ்துதி. இதில் 28 ஸ்தோத்திரம் இருக்குது. இந்த பெயரை வந்து சுவாமி தேசிகனே சூட்டியிருக்கிறார். வாமன அவதாரம், அதாவது திருவிக்ரம அவதாரமும் வாமன அவதார சேர்ந்தது தான். நம்ம வாமன அவதாரத்தை மாத்திரம்தான் 10 அவதாரங்களில் கொண்டாடுறோம். வாமனனா வந்து திருவிக்ரமனா அவன் பரிணமித்தான். அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஸ்தோத்திரத்தில் அழகா சுவாமி தேசிகன் நமக்காக கொடுத்தருள்கிறார். இந்த பெண்ணையாத்த பற்றி ஒரு வர்ணனை இருக்கு. முதலாழ்வார்கள் வைபவம் தான் நிறைய இதில் தென்படுறது. கங்கையினுடைய உற்பத்தி, கங்கை வந்த பூமிக்கு அவதரித்த விதம், இது எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்துதியை அமைச்சிருக்கார். மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்தந்த சுவாரஸ்யங்கள், அந்தந்த பத்தியங்கள் வரைச்சி அடியேன் விஜ்ஞாபனம் பண்ணுறேன். இந்த வாமன அவதாரத்தை ஸ்ருதியிலிருந்து நிறைய இடத்துல அதுக்கு ஒரு ஏற்றம் சொல்லப்பட்டிருக்கு. ஆய்வாளர்களும் நிறைய அனுபவிச்சிருக்கா. குரல் அப்படின்னே பெயர் வாமனனுக்கு. ஆண்டாலும் ஓங்கி உலகலந்தன் ஆரம்பித்து மூன்று இடங்களில் அந்த வாமனனை கொண்டாடியிருக்கா. ஆய்வாரும் நிலம் மாவழி மூவடி அப்படிங்கிறார். அதுல கிரியாபதம் போடல என்றாலும் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவா, நிலம் மாவலி மூவடி, மாவலி கிட்ட போய் மூணடி மண் அப்படின்னு கேட்க கூட இல்லையா, மூவடி மண் அப்படின்னு சொன்னாரா. அப்படிலாம் அனுபவிக்கிறார் அந்த வாமன அவதாரத்தை. அப்படிப்பட்ட வாமனன் திருவிக்கிரமனா வளர்ந்து தன்னுடைய வளத்திருவடி வலது காலானது மேல் உலகத்துக்கு போகிறது. அப்படி இந்த க்ஷேத்திரத்தை வலது திருக்கால எம்பெருமான் உயரத்தில் தூக்கி வச்சுட்டுருக்கான். இன்னொரு ஒரு விசேஷம் என்னன்னு சங்கு சக்கரங்களுடைய இடங்கள் இங்கே மாறி இருக்கு. திருவாழி இடக்கையிலும் திருச்சங்கானது வலக்கையிலும் மாறி இருக்கு. அதையும் சுவாமி ஒரு பத்தியத்தில் விஜாபனம் பண்ணுறார். அதெல்லாம் புராணத்தில் ஸ்தல புராணத்தில் அந்த காலத்தை பார்த்துக்க வேண்டியது. அப்படி இப்படி அந்த ஆழ்வார் அனுபவம், கங்கையின் உற்பத்தி, திருவிக்கிரம அவதாரம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஸ்துதியை நமக்கு சுவாமி கொடுத்திருக்கிறார் நம்முடைய அனுபவத்திற்காக. மேற்கொண்டு இந்த ஸ்துதியில் இருக்கக்கூடிய 28 ஸ்தோத்திரங்களை ஒவ்வொன்றா அவைகளுடைய அர்த்தங்களை அடியன் விஞ்ஞாபிக்கிறேன். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹா.